வணக்கம். ஞானப்பிரகாசம் 12/24/6/18. அந்த அடிப்படையில் நம்ம ஒவ்வொரு பயிருக்கும் எப்படி வந்து நிலத்தை வடிவமைக்கணும், எப்படி நீரை வடிவமைக்கணும், எப்படி பயிரினுடைய மண்ணை அந்த நிலத்தில் எப்படி உரத்தன்மையை வடிவமைக்கணும், பயிருக்கான பாதுகாப்பு சூழலை எப்படி வடிவமைக்கணும், காலத்தை எப்படி அந்த பயிர்கள் பயன்படுத்தி கோடையை எப்படி பயன்படுத்தி கொள்ள வேண்டும், குளிர்காலத்தில் மழைக்காலத்தை எப்படி அந்த பயிர்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும், இப்படி பல்வேறு வகையான சிந்தனைகளை கலந்து தான் நம்ம அந்த வடிவமைப்பு முறைகளையும் பயிர் சாகுபடி முறைகளையும் காலத்தை ஒட்டி சாகுபடி செய்கின்ற விதத்தையும் நம்ம தேர்ந்தெடுத்து சொல்லிட்டு வரோம். அந்த அடிப்படையில் இன்னொரு முக்கியமான விஷயம் ஒன்று இருக்குது, விவசாயிகளை ஒருங்கிணைக்கிற ஒரு விஷயம். நுகர்வோரை வந்து உற்பத்தியாளர்களாகிய விவசாயிகளோடு நுகர்வோரை கொண்டு சேர்க்கிற ஒரு விஷயம், ரெண்டு விஷயம் இருக்குது இதில். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுவரைக்கும் நம்முடைய விவசாயிகள், இப்போ சமீப காலமாக விவசாயிகள் வந்து மிகப்பெரும் சிக்கலில் எங்கே சிக்கிறாங்கன்னா, உற்பத்தி செய்கிறதுல கூட சிக்கலை. ரசாயன உரத்தை போட்டோ அல்லது இயற்கை முறையில் உற்பத்தி பண்ணியோ எப்படியோ விளைவிச்சிட்றாங்க ஓரளவு. ஆனால் வெளியில் சந்தையில் விற்கிற விலைக்கும் விவசாயிகள் உற்பத்தி பண்ணி அவங்களுக்கு கிடைக்கிற விலைக்கும் வித்தியாசம் நிறைய வருது. சந்தையில் விற்கிற விலைக்கும் விவசாயிகள் உற்பத்தி பண்ணுற விவசாயிக்கு கிடைக்கிற விலைக்கும் உள்ள வித்தியாசம் நிறைய வருது. இந்த வித்தியாசம் குறைஞ்சாதான் விவசாயிகள் வந்து பாதுகாப்பாக வாழ முடியும். ஏன்னா சந்தையில் விற்கிற விலை அல்லது சந்தையில் வியாபாரிகள்டேருந்து நுகர்வோர்கள் வாங்குகின்ற விலை, அப்படி தான் சொல்லணும், அதை நுகர்வோர்கள் வாங்குகின்ற விலைக்கும் உற்பத்தி செய்கின்ற விவசாயிகள் பெற்றுக்கொள்கிற விலைக்கும் நிறைய வேறுபாடு வருது. இதனால் என்ன ஆகுதுன்னா, உழைக்காமலே ஒரு வர்க்கம் மிக பெரும் லாபத்தை அடைகிறாங்க, மிக பெரும் லாபத்தை அடைகிறாங்க. உற்பத்தியாளர்களை விட நுகர்வோரிடம் கொண்டு சேர்க்கும் இடையில் உள்ள தளத்தில் உள்ளவர்கள், அது வியாபாரிகளோ தரகர்களோ சேமிப்பு கிடங்கு வச்சுருந்து சேமிக்கிறவங்களோ எப்படி வேணாலும் வச்சுக்கலாம், இவங்க உற்பத்தி செய்வதை விட அதிகமான வருவாயை பெறுவது போன்ற ஒரு தோற்றம் அல்லது அதில் உண்மையும் இருக்குது. இந்த மாதிரி ஒரு சூழலில் விவசாயிகளுக்கும் நுகர்வோருக்கும் நேரடியான தொடர்பு வந்தால் அந்த உணவுப் பொருளை பாதுகாக்கிற பொறுப்பும் விவசாயிக்கு வரும், அதை உற்பத்தி பண்ணுற தரத்தை மேம்படுத்த வேண்டிய பொறுப்பும் விவசாயிக்கு வரும். அப்போ விவசாயி மிக பெரும் பொறுப்பாளியாக மாறுவார். சரியா, அந்த அடிப்படையில் நம்ம நுகர்வோரை ஒருங்கிணைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான், நுகர்வோரையும் உற்பத்தியாளரையும் ஒருங்கிணைக்கணுங்கிறதுக்காகவே இந்த குழுவை நம்ம துவங்கியிருக்கோம். இந்த இடத்த வந்து நம்ம நண்பர்கள் அவசியம் புரிஞ்சிக்கணும். அதனால் என்ன செய்கிறோம்னா, உற்பத்தியாளர்கள்டேருந்து நேரடியாக நுகர்வோரை தொடர்பு கொடுக்குறோம். இப்போ வந்து ஒரு மாடு கறக்கிறவங்க நேரடியாக பால் வாங்குறவங்களோட தொடர்பு வச்சுக்கிறது, இப்போ போக்குவரத்து வசதி அதிகமானதுனால இது சாத்தியம். இதுக்கு நிறைய உதாரணங்களை நம்ம சொல்ல முடியும். விராலிமலையில் ஆர்த்தி மலையில் விளையிற கீரை மறுநாள் காலையில் சென்னையில் நுங்கம்பாக்கத்தில் கிடைக்கிது, 10 மணி நேரத்துக்குள்ளே போகுது. பெருந்துறையில் கிடக்கிற நாட்டு மாட்டுப்பால் மறுநாள் காலையில் ஆழ்வார்பட்டையில் கிடைக்கிது. இந்த மாதிரி நிறைய, அதாவது உடனுக்குடன் உபயோகப்படுத்த வேண்டிய பொருட்கள் கூட உடனடியாக விற்பனைக்கு வருது, அங்கே போய் கிடைக்கிது. மக்களுக்கு என்ன போக்குவரத்து வசதி வந்துருச்சு. அதனால் நம்ம நுகர்வோர்களிடம் பொருட்களை உற்பத்தி செய்வருடைய உற்பத்தி செய்வருடைய பெயர், உற்பத்தி செய்கின்ற விதம், அந்த நிலத்தின் தன்மை, இது எல்லாமே நேரடியாக நுகர்வோரோடு நம்ம தொடர்பு வைக்கணும். நுகர்வோர்களை நிறைய நம்ம தொடர்பு கொண்டு வரணுங்கிறதாக தான் பேசுகிறோம். அதனால் தயவு செஞ்சு யாரெல்லாம் என்னென்ன பொருளெல்லாம் உற்பத்தி பண்ணுறீங்க, தமிழர் வேளாண்மை முறை மூலம், இயற்கை வேளாண்மை முறை மூலம் நான் என்னென்ன பொருளெல்லாம் உற்பத்தி பண்ணுறேன், அதை நான் விற்க விரும்புகிறேன் அப்படிங்கிற தகவல்கள்லாம், என்ன மாதிரி உற்பத்தி பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறதெல்லாம் வகைப்படுத்தி இதுக்குள்ளே செய்தியாகவோ அறிவிப்பாகவோ கொண்டு வந்தீங்கன்னா அது நுகர்வோரை சென்றடைகிறதுக்கான ஒரு வாய்ப்பாக அமையும். இதை பற்றி நான் இந்த மாதம் பல்லடத்தில் வனம் அறக்கட்டளை பேசும்போது இதை பற்றி பேசணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குது எனக்கு. இதை பற்றிய கருத்துக்களை உங்களிடமிருந்து வரவேற்கிறேன். நன்றி, வணக்கம்.